சூர குறைஷ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரிகாலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மனவிருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் காபாவின் ரப்பை அவர்கள் வணங்குவார்களாக. அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயமளித்தான்.